श्रीमाधवांशदाम्बुदिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाप्यग्रन्तान् वीररुद्धी शटारेः नस्तभारम् नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीदृहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिभरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमष्टीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताग्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः वेदमनूच्याचार्यो वन्देवासिनमनुशास्ति सत्यम् वद धर्मम् चर स्वाध्यायान्मा प्रमदः आचार्यप्रियम् दनमाहृत्य प्रजासन्तुम् मा व्यवत्सेत्सीः सत्यान्न प्रमदितव्यम् धर्मान्न प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् भोग्यैन प्रमदितव्यम् स्वाध्यायप्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् இந்த சீக்ஷாவலியில பதினோராவது அனுவாகத்தை ஆரம்பிச்சு அந்த ஆச்சாரியா வேதம் அனுச்ச அந்தேவாசினம் அனுசாஸ்திங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதாவது ஆச்சாரியனிடந்து அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி வைக்கிறான் ஆச்சாரியன். அந்த அத்தியனம் பூர்த்தியாக முடிஞ்ச சிஷ்யனை அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு முன்னால அந்த சிஷ்யனுக்கு சில உபதேசங்களை ஆச்சாரியன் பண்றார். அது என்னங்கிறத இந்த பதினோராவது அனுபவம் நமக்கு தெள்ள தெளிவா காட்டுறது. ஸ்வாத்யாயன்மா பிரமதா, வேத அத்தியனம் பண்றத ஒரு காலத்திலையும் மறந்து போயிடாதே, சாவதானமாக அதிலேயே ஊற்றமுடையவனாக இரு. பிரதி தினமும் பிரம்ம யஜ்ஞத்தை பண்ணு. அந்த பிரம்ம யஜ்ஞத்தில் யதாசக்தி உனக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்கோ, இல்லை உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு இப்போ எங்கிட்ட கற்றுகின்றதான இந்த வேதத்தை நித்தியம் பிரதிதினம் நீ பாராயணம் பண்ணிண்டே இரு. இப்போ இதுவரை கற்றதை முழுமையாக அனுஷ்டிக்க ஒரே நாளில் உன்னால் முடியாது. அதனால அதை பகுதி பகுதியாக பார்க்க பார்த்தா தினமும் ஏதோ ஒரு அனுபவமோ ரெண்டு அனுபவமோ யதாசக்தி அதை தொடர்ந்து மேன்மேலும் அதை அந்த பிரம்மயஜத்தில் சொல்லி பாராயணம் பண்ணி கொண்டே இரு. இதுதான் உனக்கு மிகப்பெரிய தபசு, இதுதான் யஜ்ஞம் அப்படின்னு ஸ்வாத்யாயன்மா பிரமதான்னு அந்த அடியேன் உனக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்சேனே அதை ஒரு காலம் மறக்காதே, மறந்து போயிடாதே அப்படின்னு. இது ஏதோ வேதாத்தியனம் பண்ணிட்டு அந்த சிஷ்யன் விடைபெறும்போது அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சொல்றதுங்கிறது மட்டுமில்லை, நாம் அனைவருக்குமே இது சால பொருந்தும். இப்போ நாமளும் ஆச்சாரியாள்கிட்டேருந்து வேத பாகமோ இல்லை பிரபந்தமோ ஏதோ கற்றுக்கிறோம், கற்றுக்கிண்டு அதை நாம திரும்ப திரும்ப புனகா புனகா ஆவர்த்தி பண்ணலன்னு வச்சுருங்கோ, நாம ஆச்சாரியன்ட்ட கற்றுன்றது அப்படியே நாளடைவில் மறந்து போகும். அது மட்டும் இல்லை, இப்போ சந்தேகங்கிறது என்ன ஒரு ஏழு எட்டு தரம் சொல்லி வைப்பா, அதில் நமக்கு நுற்று ஆகாது. அப்போ நுற்று ஆகணும்னா என்ன பண்ணணும், அதை நாம திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி பழகி அது நம்ம மனசுக்குள்ள நன்னா ஏறணும். அந்த சுரங்களும் சரி, அதனுடைய அந்த வாக்கிய அமைப்பு, இப்படி அதை முதல்ல தடுக்கும்போது புக்கை பார்த்து சொல்லணும், அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு சொல்லணும், அப்புறம் அந்த மூடி வச்சுட்டு சொன்னது நம்ம பாகம் ரைட்டான்னு பார்க்கணும். இப்படி திரும்ப திரும்ப நாம அதிலேயே அழங்கால் பட்டு அதையே நன்னா சுஷ்டுவா நுட்ரு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரம்மயஜத்தில் அதை பார்க்காத நம்ம பாராயணம் பண்றதுக்கு நமக்கு அது ஒரு நல்ல ஹேத்துவா இருக்கும். அதனால இது ஏதோ இந்த பிருகுவுக்கு வைசம்பாயன சொல்ற உபதேசம்னு எடுத்துக்காக, நாம ஒவ்வொருத்தருக்குமே வேதாபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம ஒவ்வொருத்தருக்குமே இது எவ்வளவு நன்னா புரிந்துருதுங்கிறத நாம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். மனுஸ்மிருதி சொல்றது, உபநீயதுயஹ சிஷ்யம் வேதம் அத்யாபயே த்விஜஹ சகல்பம் சாரஹஸ்யம் ச தமாச்சாரியம் பிரசக்ஷதேன். இப்போ அந்த ஆச்சாரியன் நமக்கு வேதத்தை பூர்ணமா நமக்கு அத்தியனம் பண்ணி வச்சுட்டான். இப்ப நாம என்ன பண்ணணும், நமக்கு அத்தியனம் ஆன பாகத்தை ஒன்னும் அதை நன்னா நுற்று ஆற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும். இல்ல நுற்று ஆயிடுத்துன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்ச நாள் விட்டோம்னா அது அப்படியே மறந்து போயிடும். அதனால அத இப்ப ஆச்சாரியன்ட்டேந்து உச்சாரண அனுச்சாரண முறையிலே நாம கத்துக்கிட்டோம். இப்போ அதை நாம என்ன சொல்லணும், அந்த திருவேன்னு அதை சொல்லி சொல்லி சொல்லி பார்த்து அதை நொற்று பண்ணி அதுக்கப்புறம் நாம நொற்று பண்ணதை மறக்காது இருக்கிறதுக்காக அப்பப்ப திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். இதத்தான் அந்த பிருகுவான சிஷ்யனுக்கு ஆச்சாரியரான வைசம்பாயனர் உபதேசிக்கிறார். இதையே தான் மனுஸ்மிருதியும் கல்பம் சார் ரகசியம் சம் ஆச்சாரியம் சக்கத்தேன்னு சொல்லித்து. சரி, இது இந்த வேதத்தை கத்துகிண்டு அதுக்கப்புறம் சொல்லாது போனான்னு ஒருத்தன் வச்சுங்கோ, இப்போ நன்னா ஊக்கத்தோட கத்துக்கிட்டான். இது அதுக்கப்புறம் அது குடும்ப சூழ்நிலை இல்லை, அவனுக்கு வந்து வாட்ச சகதர்மினி அவ்வளவு நல்லவோ, அப்படி இருந்தா அந்த பக்கமே போக விடலவோ, அதனால இவன் கத்துக்கிட்ட வேதம் மறந்து கொடுத்து அது அவன் ரொம்ப நிர்வேதப்படணும். ஐயோ, இதை திரும்பவும் எப்படியாவது திருப்பி ஆவர்த்தி பண்ணி அதை மனசில் அதை தரிச்சுக்கணுமேன்னு பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த சாஸ்திர வச்சன என்ன சொல்றது, பிரம்மஹத்யா சமம் ஏயம் அதீதஸ்ய நாசனம்னு அந்த கத்துகின்ற வேதத்தை இவன் ஆவர்த்தி பண்ணாத விட்டுட்டு மறந்து போட்டான்னா அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி பண்ணவனுக்கு எவ்வளவு தோஷம் ஏற்படுமோ அவ்வளவு தோஷம் இந்த வேதாத்தியனத்தை நன்னா பண்ணி அதுக்கப்புறம் மறந்து போனவனுக்கு ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால ரொம்ப பயப்படணும். நாம கத்துக்கிண்டா மட்டும் போராது, அதை நன்னா நுற்று பண்ணா மட்டும் போராது, அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நாம ஆவர்த்தி பண்ணி அதை மனசுல எப்போதும் தரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம பிரம்மஹத்யா தோஷத்துக்கு ஆளாவோம்னு சாஸ்திரம் சொல்றது. அத மனசுல வச்சுண்டு பயத்தோட திரும்ப திரும்ப, ஒரு வாரத்துல சொல்ல முடியல, பத்து நாள்ல சொல்ல முடியல, சரி பதினோராவது நாள் அதுல இருந்து ஒரு கிஞ்சித்து ஒரு பாகம், ஒரு அனுவாகமோ ரெண்டு அனுவாகமோ சொல்லி பார்க்கலாமே, அதுல ஒன்னும் கஷ்டம் இல்லையே. அதுக்கு தான் பிரம்மயஜம்னு விரிவா வச்சுட்டு இருக்கா. தினம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேத ஆன பகுதியிலேருந்து பாராயணம் பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு அது அவிச்சின்னமா அப்படியே தைலதார மாதிரி தொடர்ச்சியா அந்த வேத அபியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் பெரியவா அவ்வளவு நன்னா நம்மளுடைய நித்தியானுஷ்டான கிரமத்திலேயே அதை பண்ணி வச்சிருக்கா. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய, ஆச்சாரியனுக்கு பிரியம், அவன் ஆசைப்படுறதான அவன் விருப்பப்படுறதான அவனுக்கு பிரியமான தனம் செல்வம் பொருள் பசு பொன் தட்சண இதெல்லாம் ஆகிருத்திய கொடு. கொடுத்து விட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஆச்சாரியாளுக்கு நம்ம இன்னையே சொன்னோம், ஆச்சாரியா சன்னதிக்கு போகும்போது அவாளை செய்யும்போது நாம எப்போதும் அவாளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போனோம், பெருமாள் சேவைக்க போகும்போது அது உபகாரமா நம்ம எத்தனை வாங்கிட்டு போகலாம், நமக்கு பிடிச்சதே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதுல ஒன்றும் அங்க சாஸ்திரம் விதிக்கலை. ஆனா ஆச்சாரியன் சன்னதியில் ஆச்சாரியனை சேவிக்க போகும்போது அவனுக்கு என்ன திருவுள்ள உகப்பை கொடுக்குமோ, நாம் எதை கொடுத்தால் அவனுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படுமோ, அப்படி அந்த ஆச்சாரியனுக்கு பிடித்ததான அந்த மதுவர்காதிகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு நாம போகணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை தான் இங்க சொல்றது, ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்யன். இப்படி இந்த ஆச்சாரியனுக்கு பிரியமான அவன் ஆசைப்படுற பொருளை அவனுக்கு கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், இவன் நன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளை பெற்றுக்கணும். இல்லற வாழ்க்கை அனுசரிச்சு கிரகஸ் இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கானா, அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு மாறி ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு அவளை தனக்கு பத்தினியாக கொண்டு அந்த பாரியோட சேர்ந்து இவன் புத்திர பௌத்திராதிகளை அபிவிருத்தி பண்ண வேணும். அதை தான் அடுத்து சொல்லுது, பிரஜான்னா பிரஜைகளுடைய, அதாவது புத்திர பௌத்திராதிகளுடைய தந்தும், அதனுடைய விஸ்தாரத்தை. அது இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பசங்க பிறக்கிறது, அந்த பசங்களுக்கு பசங்க பிறந்தா இவன் என்ன ஆவான், தாத்தா ஆயிடுவான், இவனுடைய பத்தினி பாட்டி ஆயிடுவான். அதான் உலகத்திலேயே எது ரொம்ப மகிழ்ச்சின்னா, தனக்கு பிறந்த குழந்தைகளை கொஞ்சறதுல மகிழ்ச்சி இல்லையாம், தனக்கு பிறந்த அந்த புத்திர பௌத்திர, அது அந்த புத்திரனுக்கு பிறந்ததான பௌத்திரன், புத்திரிக்கு பிறந்ததான அந்த தௌஹித்திரன் இல்ல தௌஹித்ரி, அவளை கொஞ்சறது இருக்கே அதுதான் ஒசந்தது அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அதனாலதான் பிரஜாதம் தும்மா சேசி, அதிலிருந்து நீ பின்னடையாதே, விலகி விடாதே, அத கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ள குட்டிகளை பெத்துக்கோன்னு சொல்றது. இப்போ கல்யாணம் பண்றதோ இல்ல ஒரு அன்பன் சேர்ந்து குழந்தைகளை பெத்துக்கிறதோ அது ஒரு ஜிகிப்சியான விஷயம்னோ அது ஒரு மோசமான இதுன்னோ சாஸ்திரத்துல எங்கேயும் சொல்லல. அப்படி இருந்தா நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சுக்க மாட்டா, அந்த அப்பா அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நாம நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். இது ரொம்ப ஒசந்ததான ஒரு தர்மம். அந்த கிரகஸ்தாத்திர தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியா நம்ம சந்ததியை பண்றதற்கே அது ரொம்ப ஒசத்தியானது. அதனாலதான் தானத்திலே ஒசந்தது கன்னியாதானம்ன்றா. ஒரு கன்னிகையே, அதாவது ஒரு வதுவை ஒரு வரனுக்கு கைபிடிச்சு கொடுக்கறது இருக்கே, அவன் அதை பாணிகிரகணம் அவளை பண்ணிட்டு போறானே, நாம கன்னியாதானம் பண்ணி அதுதான் தானத்திலேயே ஒசத்தியான தானம். அதனாலதான் இப்பவும் அந்த கன்னிகையை தானம் பண்ற மந்திரம், அது அத்தனை பேர் முன்னிலையில, அது அவன் எவ்வளவுதான் கடனை உடங்கி உடனே வாங்கி கல்யாணம் பண்ணாலும் கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் முகத்திலே ஒரு பிரகாசம், ஒரு ஜோதிஷு, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதே அது சொல்லத்தரமன். இப்படி வேதம் சொல்லித்து பிரஜாதந்தும்மாதேவசேசி, அதுக்கப்புறம் சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம், மறந்து போயிடாது. எதை மறந்து போயிடாது, சத்தியத்தை கடைபிடிக்கிறத மறந்து போயிடாதே, தர்மத்தை கடைபிடிக்கிறத மறந்து போயிடாதே. இப்போ எது சத்தியம்ங்கிற இது வரும்போது ஆச்சாரியால் அழகா நம்மளுடைய பூர்வர்கள் ரொம்ப நன்னா தங்களுடைய அனுஷ்டானத்திலையும் சரி, அதுல அந்த ஸ்லோக ரூபமா அது வேதங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி ரொம்ப அழகா சொல்றா. இதுல பிரமாண வச்சனம் என்ன இருக்கு, சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ருஜ்யபுதமுச்யதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். உலகத்திலேயே எது ரொம்ப சத்தியம்னா புனகா சத்தியம், அத உத்ருஜ்ய புஜமுச்சதே, கைய மேல ஒசத்தி இதுதான் சத்தியம்னு அடிச்சு சொல்றேன். என்னதுக்கு, வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி, இந்த இடத்துல பரம்னா வசந்தது மேலானதுங்கிறத அர்த்தத்தை பண்ணப்படாதுங்கிறது நம் பூர்வர்களுடைய ஒரு நிர்வாகம். ஏன் இப்படி சொல்றான்னா, வேதா சாஸ்திரம் பரம்னாஸ்தின்னு வேதத்தை காட்டிலும் மேலானதான அதற்கு மேற்பட்டதான சாஸ்திரமே ஒன்றுமில்லைன்னு சொன்னோம்னா அப்போ வேதத்துக்கு சமமா ஒரு சாஸ்திரம் இருக்கா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, வேதத்தை காட்டிலும் பிரிதொரு சாஸ்திரம் இருக்கா லோகத்துல? இப்போ வேதத்துக்கு கீழ்பட்டதாவே இருக்கட்டும், அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்காங்கிற அந்த பர்டினன்ட் க்வெஸ்சன் வருது இல்லையா, அதுவே இருக்கப்படாதான். அதனால பரம்ங்கிறதுக்கு மற்றொன்றுன்னு அர்த்தம் இங்க. அப்போ வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னா வேதத்தை தவிர சாஸ்திரம் என்பதே வேறு ஒன்று இல்லை. அதே மாதிரி ந தெய்வம் கேசவாத் பரம், கேசவனை காட்டிலும் மேற்பட்ட தெய்வம் இல்லை, அவனுக்கு மேலான தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. கேசவனை தவிர வேறு ஒரு தெய்வமே இல்லை அப்படிங்கிறத நாம நிஷ்கர்ஷம் பண்ணிக்கணும். அதுதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் உத்ருத்ய புஜமுச்சது. அப்படியே கைய நீட்டி அவன் ஆர்ப்பரிச்சு சத்தியம் இதுதான்னு சொல்றான் பாருங்கோ, அவ்வளவு நிச்சயமா சர்வ நிச்சயமா. அது என்னன்னா, வேதத்தை காட்டிலும் வேற சாஸ்திரமே கிடையாது, கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே கிடையாதுங்கிறது உண்மை. அந்த உண்மைய தான் மனசுக்குள்ள வச்சுக்கிண்டு அவன் எப்பொழுதும் அதை அனுசந்தானம் பண்ணணும், ருத்ர தெய்வங்கால போய் விழப்படாது. அப்புறம் மோக்ஷத்தை தவிர அந்யதா சுத்திர பலன்களிலே ஆசையோ வேண்டுதலோ அவனுக்கு இருக்கக்கூடாது. அதான் சத்தியன்ன பிரமதி தவ்யம், இந்த சத்தியத்தை ஒருபோதும் மறந்துடாதே. தர்மான்ன பிரமதி தவ்யம், எது தர்மம் அப்படின்னா, நம்ம பூர்வர்கள் அவ அனுஷ்டித்து காட்டின வழியிலேயே நாமும், அது தர்மம் இசைந்தவர். நமக்கு எது தர்மம் எது அதர்மோன்னு நம்ம பகுத்து அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு புத்தி போராது. நமக்கு அவ நாம அவ்வளவு சாஸ்திரங்களை ஆழங்கால் படல, அதை நாம வாசிக்கல. இருந்தாலும் நாம பெரியவா எதை பண்ணாலோ அத்தை நாம அனுசரிச்சுன்னு போனோம்னா, ஏன்னா அவ அதர்மத்தை ஒரு காலம் பண்ணியிருக்க போறதில்லை. அதனால அவ தர்மிஷ்டாள், அந்த தர்மம் இசைந்த வழியிலேயே போவாள். அதனால அவ வழியே நாமும் போனோம்னா நாம தர்மம் இசைந்த வழியிலே செல்வோம், நாம காப்பாற்றப்படுவோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சந்தியாவந்தனத்துல கூட முதல்ல எடுத்த உடனே ஒரு ஆச்சமனம் பண்றோம் இல்லையா, இது சாஸ்திர ரீதியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி அவனுக்கு இந்த லௌகீக ரீதியாகவும் பார்த்தா ரெண்டு இதுலையுமே எவ்வளவு சௌகரியம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆச்சமனம்ங்கிறது அவன் ஒரு ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனத்தில் எவ்வளவோ தரம் நாம பண்ண போறோம். அந்த எவ்வளவோ தரம் நம்ம ஆச்சமனம் பண்றோமே, அப்போ என்ன பண்றோம், அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உளுந்து முழுகும் அளவுக்கு ஜலத்தை உள்ளங்கையில் எடுத்துட்டு நாம அதை பிராச்சனம் பண்றோமோனோ சாப்பிட்றோமோனோ, அப்போ இந்த உணவு குடல் அது இருகாமல் கெட்டிப்படாமல் அது ரொம்ப அப்படியே நேர்த்தியா இருக்க வைக்கிறது. அது மெடிக்கல் சயின்ஸ்ல அது ரொம்ப வசதி ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய நாமதேயங்களை நாம உச்சரிக்கிறோமே, அந்த உச்சாரணம் நமக்கு ஒரு ஸ்ரேயச கொடுக்கிறது. அதான் அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஜசாத் நஸ்யந்தி சகலாரோகாஹ சத்யம் சத்யம் வதாம்யஹம். அங்கேயும் சத்தியம் சத்தியம், யார் சொல்றா, வியாசர் சொல்றார், வதாம்யஹம் நான் சொல்றேன். என்ன சொல்ற, அச்சுத அனந்த கோவிந்த, இதுதானே நமக்கு ஆச்சமனத்தில் வரதான மந்திரம். அதனால அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜா, பேஷஜம்னா மருந்து. அப்படி எவனொத்தன் சுஷ்டுவா நித்தியானுஷ்டானங்களை ஒழுங்கா அனுசரிச்சுட்டு வந்து அதுல ஆசமனத்தை பண்றானோ அவனுக்கு வியாதிங்கிறதே வராது. அப்போ அந்த சகல வியாதியும் அழிஞ்சு போயிடும், நசிச்சு போயிடும். அதுல இந்த வியாதி போறதுக்கு எது மருந்துன்னு சொன்னா, இந்த அச்சுத அனந்த கோவிந்தங்கிற நாமங்களை நாம உச்சாரணம் பண்றோமே அதுதான் ரொம்ப ஸ்ரேயசு. இப்போ பகவத் திருநாமதேயங்களை உச்சரிச்சதான ஒரு பலனும் நமக்கு ஏற்படுறது, ஒரு புண்ணியமும் ஏற்படுறது. அதே சமயம் அதுக்கு மெடிசினல் வேல்யூவும் இருக்கிறதுனால நம்ம தேகமும் ஆரோக்கியமா இருக்கு. அதனால இந்த ஆச்சமனமே நமக்கு ஒரு பேஷஜம், நல்ல அரு மருந்தாக இருக்குன்னு விரிவா பண்ணி வச்சிருக்கா. அது ரொம்ப சத்தியம். அததான் வியாசரும் சொல்ற, சத்தியம் சத்தியம் பவாம்யஹம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு குசலான் அப்ரமதி தவ்யம். குசலான் குசலான்னா தேவதார்ச்சனா ரூபமான மங்களாசரணத்திலிருந்து, அதுல பிரமதி தவ்யம் அத ந பிரமதி தவ்யம் அத மறந்து ஒரு காலும் விலக்கி விடாதே. அப்போ அந்த தேவதார்ச்சனா ரூபமான மங்களாசாரணத்திலிருந்து, அதுல நீ மங்களாசரணத்திலிருந்து ஒரு ஒரு காலும் முழக்காதே அப்படின்னு சொல்றது. அப்புறம் புர்ஜைன பிரமதி தவ்யம், அதுல ஐஸ்வர்யத்துக்காக வேண்டி கர்மாவை செய்யாம விட்டுடாதே. அப்போ ந பிரமதி தவ்யம் எத புர்ஜைன பிரமதி தவ்யம், ஐஸ்வர்யம். இப்ப பணம் சம்பாதிக்கணும், அது கர்ம பூமியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா வாழ்க்கையை நடத்த முடியுமா? பணம் இல்லைன்னா அரிசி கடைக்காரன்ட்ட போய் அரிசி வாங்க முடியுமா? காய்கறிக்காரன்ட்ட போய் காய்கறி வாங்க முடியுமா? எதுக்குமே நமக்கு பணம்ங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவையா இருக்கே? வேதம் அதை சம்பாதிக்காதேன்னு சொல்லவே இல்லை. உக்காண்டு மூக்கை பிடிச்சுண்டு எப்போதும் அனுஷ்டானம் பண்ணு, நீ சம்பாதிக்கவே வேண்டான்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு காலம், உபாதான காலம்னு ஏற்படுத்தி, அது அந்த காலத்துல பகவத் ஆராதனத்துக்கு வேண்டியதான பொருட்களை நீ சம்பாதின்னு வேதம் நமக்கு நன்னா சொல்லிருக்கு. அதனால சம்பாதிக்கணும் ஒவ்வொருத்தனும். இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றா பாருங்க, அது மாதிரி சம்பாதிக்கணும் ஒவ்வொரு, அது புருஷ லட்சணம் அது. அதனால ஐஸ்வர்யத்துக்காக கர்மாவை பண்ணாம விட்டுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்மத்தை தியாகம் பண்ணாதேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் பிராமணன், எனக்கு இப்ப இப்படி எல்லாம் சம்பாதிக்கணும்னு அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையைன்னு யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் அதுக்கப்புறம் தான பிரீத்தம்னு ஆறு தான சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. இந்த ஆறும் எனக்கு பண்ணினா நான் என்னுடைய வாழ்க்கையை சுகமா ஓட்ட முடியுமா? அது முடியாதே. அப்போ அடியன் அதற்கு தகுந்த மாதிரி, அடியனுக்கு பணம் எனக்கு அடியனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ, அடியனுக்கு எவ்வளவு தெரியுமோ, எந்த வகையில அடியன் சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சு புள்ள குட்டிகளை காப்பாத்தி நிச்சயமா பகவத் ஆராதனத்துல ஆத்துல பண்ணிட்டு தேவ ஆசானத்தளவும் சுகமா வாழணுமே. அத வேதம் மறக்கல. அதான் சொல்றது, பிரமதி தௌரியம், நீ பணம் சம்பாதிக்கணுங்கிறத நினைச்சுக்கோ, அத பணம் சம்பாதிக்காத விட்டுடாதே அப்படின்றது. சுவாத்தியாய பிரவதனாபியான் அப்ரமதி தௌவியம், தேவ பிதாபியான் அப்ரமதி தௌவியம். இப்போ திரும்பவும் அதே சொல்றது, சுவாத்தியாய பிரவசனாபியான் பிரமதி தௌவியம். இப்போ ஒரு ஆச்சாரியன்ட்டேந்து நாம வேதத்தை அபியசிச்சுக்கிறோம், வேதத்தை அத்தியனம் பண்றோம், நாம பெரியவாள் ஆன உடனே நம்மளுடைய சிஷ்யாளுக்கு நாம அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கணும். வேதத்தை ஓதினால் மட்டும் போராது, அதை ஓதுவிக்கவும் வேணும். தான் கசடர வேதத்தை தன் ஆச்சாரியனிடமிருந்து கற்றுக்கொண்டு அப்படி தான் கற்றதான வேதத்தை தன் சிஷ்யர்களுக்கும் இவன் சொல்லி வைக்கணும். அவன் அவளும் இவன்கிட்ட அத்தியனம் பண்ணும்படியாக அந்த சிஷ்யர்களுக்கு அருள் பாலிக்கணும். அந்த சிஷ்யர்களுக்கு அந்த சிஷியர்கள் எல்லாம் இவன் தயார் பண்ணணும், இது இவனுடைய தலையாய கடமை. அதனாலதான் சுவாத்தியாய பிரவச்சனாபியான் அப்ரமதி தவ்யம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தேவ பிதுருகாரியாபியான் அப்ரமதி தவ்யம், அங்கே த்ரிகுணம், அதாவது அந்த த்ரிகுணம்னு அது என்ன த்ரிகுணம்னு சொல்லுவா, க்ஷமிக்கணும், த்ரிகுணம்னு சொல்லுவா, அதாவது மூணு பிறக்கும் போதே ஒரு பிராமணன் மூணு கடனோட பிறக்கிறான், ரிஷி கடன், தேவ கடன், பித்ரு கடன், இந்த மூணு குணத்தோடய அவன் பிறக்கிறான். இப்போ தேவ பித்ருகாரியாபியான் பிரமதி தவ்யம், இந்த தேவதா காரியங்களை பண்ணாதிருக்காதே, பித்ருகாரியங்களை பண்ணாதிருக்காதே. அப்படின்னா என்ன, அமாவாசை தர்ப்பணம் பண்ணு, மாசவரப்பு தர்ப்பணம் பண்ணு, அப்புறம் இந்த மகாலய பக்ஷம்ங்கிற மாதிரியான பித்ரு தினங்களில, அப்புறம் அந்த இதில் வருது பார்க்க அஷ்டகை அன்வஷ்டகை ஸ்ராத்தாதிகள், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுடாத, அதெல்லாம் நீ நன்னாக பண்ணணும். ஏன், அது பித்ருளுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும், அதனாலே பண்ணணும். ஒன்று சந்தியாவந்தனம் நன்னா பண்றதுனாலேயும், யாக யஜ்ஞாதிகளை வேதாத்தியனத்தை நன்னா பண்றதுனாலேயும் நாம ரிஷிகளையும் தேவர்களையும் மகிழ்விக்கிறோம். பித்ருக மகிழ்விக்கிறது ரெண்டு வகையில, ஒன்னு நாம ஒழுங்கா அந்த பித்ருகர்மாக்களை அனுஷ்டிக்கிறது ஒன்னு, ரெண்டாவது சத் புத்திர பௌத்திராதிகளை அபிவிருத்தி பண்றது. நாம குழந்தைய பெற்றுக்கிண்டு அவனுக்கு குழந்தை பிறந்து இப்படியே போறதற்கு அது இன்னொரு இது, இப்படி இந்த ரெண்டையும் பண்ணா பித்ருகடன் அடையும். அதனால இப்போ தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன், இதனாலதான் நம்ம நித்தியானுஷ்டானத்திலே எவ்வளவு கிரமமா வச்சிருக்கா பாருங்கோ, தேவ ரிஷி, காண்ட ரிஷி, பித்ரு தர்ப்பணம் கரிஷேன்னு நாம சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோமே, இந்த த்ரிருணத்தை நாம திருப்பி அடைக்கிறதுக்கு தான் அது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தேவ பிதுருகாரியாபியான் அப்ரமதி தவ்யம், அதுக்கு மேல சொல்லித்து மாதேவோபவ பிதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன் மாதேவோபவ. சாமான்யமான அர்த்தம் இதுக்கு என்ன, அதாவது தெய்வத்தை போல உன்னுடைய அம்மாவை நினை போற்று, அதே மாதிரி தெய்வத்தை போல உன்னுடைய தந்தையை நினை போற்று, ஆச்சாரியனையும் தெய்வமாக நினை அவனையும் போற்று, அதிதி தேவோபவ உனங்க ஆத்துக்கள அதிதி வராள விருந்தாளி அவளையும் தெய்வமாக நினை அவர்களையும் நன்றாக உபசரி. இது சாமான்யமான அர்த்தம். ஆனா நம்ம சம்பிரதாயத்தில் இதுக்கு உள்ளீடா ரொம்ப அசாத்திய அர்த்தத்தை சொல்றா நம்ம சுவாமி தேசிகன். பிரதான சதகம்னு ஒரு சில்லற ரகசிய கிரந்தம், அதுல மந்த்ரோக்தி மாதாவாக ஆச்சாரியன் பிதாவாக பிறக்கிற வித்யா ஜன்மம் ஜன்மங்கள் எல்லாத்திலும் பிரதானம். அந்த பிரதான சதகத்தில் சொல்றார் மந்த்ரோக்தி மாதாவான, அப்போ அந்த மந்திரங்கள் நமக்கு மாதாவாரது, அந்த மந்திரத்தை உபதேசிச்ச அந்த ஆச்சாரியன் இருக்கானே அவன் பிதாவாரான். அப்போ மந்திரம்ங்கிறது எது, அது நம் பெற்றதாயை போன்று அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. மந்தாரம் திராயதே இதி மந்த்ரஹா, அந்த மந்திரம் அந்த உச்சரிப்பவனை காப்பாத்துறது. இப்போ கர்ப்பத்தில் வயத்தில் வச்சு தாய் நம்மளை காப்பாத்துறா, அது அந்த சிசு அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில பிறந்த உடனே அதுக்கு பால் கொடுத்து சீராட்டி பாவாது என்னமோ மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனம் அதெல்லாம் அறிவறுப்பு இல்லாத தொடச்சு அதை எவ்வளவு இதா காப்பாத்துறா ஒரு தாய், அதுக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லக்கூட தெரியாது அந்த குழந்தைக்கு, அதுக்கு ஐயோ பசிக்குமேனு சாதம் போட்டு இல்லை எடுத்துக்கிட்டு அது அந்த குழந்தையினுடைய வயசை பொறுத்திருக்கு. அப்படி அந்த தாயானவள் எப்படி காப்பாத்துறாளோ அதே மாதிரி இந்த மந்திரமாகிற தாய் நம்மை எப்பொழுதும் பேணி காப்பாள், ரக்ஷணம் பண்ணுவாள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால மந்திரத்தை தெய்வமாக நினை, அதை எப்பொழுதும் போற்று, ஜபித்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாத்ரு தேவோபவங்கிறதுக்கு பித்ரு தேவோபவ. இப்போ ஆச்சாரியன் பிதான்னு சொன்னோம். பிதா நமக்கு என்னென்ன பண்றான், அவன் கடமையிலேருந்து அவன் தவறதில்லை. அதே மாதிரி இந்த ஆச்சாரியன் சிக்ஷிச்சு இந்த சிஷ்யனை அவன் எப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சுகமா இருக்குமோ, அவன் எப்படி இருந்தால் அவன் எப்படி நடந்து கொண்டால் அவனுக்கு அது ஸ்ரேயசோ, அது எம்பெருமான் திருவுள்ள பத்துவானோ, அந்த மாதிரி அவன் எம்பெருமான் திருவுள்ள மகிழும்படியான செயல்களை இந்த சிஷ்யனுக்கு செய்விக்கிறான் இல்லையா, அதனால அவன் பிதேவோபவன்னு அந்த ஆச்சாரியனை நாம பித்ருவாகவே கொள்ளணும். அதுக்கப்புறம் திருப்பி சரி ஆச்சாரியனை பித்ருன்னு சொல்லிட்டோட அதுக்கப்புறம் ஆச்சாரிய தேவோபவன்னு மூணாவது ஒண்ணு சொல்றதே அது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆச்சாரிய தேவோபவங்கிறதுக்கு நம்ம சாதாரணமா சொன்னதான இது அர்த்தம் இல்லை. அது அந்த ஆச்சாரியனை பித்ருவாக கொண்டால் பின்வரும் ஆச்சாரிய சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்ல முடியும், சொல்ல முடியாதே. அதனால ஆச்சாரியன்கிறவன் யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன்கிறவன் தானும் இந்த கர்மங்களை சுஷ்டுவா அனுஷ்டிச்சு சாஸ்திர பிரகாரம் நடந்து தன்னுடைய சிஷ்யனையும் அதே மாதிரி நடக்கும்படி பண்ணுபவன். அப்போ இந்த ஆச்சாரங்களை தானும் அனுஷ்டித்து தன் சிஷ்யனையும் அனுஷ்டிக்கும்படி பண்ண வைப்பவன் ஆச்சாரியன். அதனால அந்த ஆச்சாரிய சப்தத்துக்கு தானும் அனுஷ்டித்து தன்னுடைய சிஷ்யனையும் தன்னை போலே அனுஷ்டிக்க வைக்கிறான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரௌட கிரந்தமான அந்த ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலேயே குரு பரம்பரையிலேயே ஒரு அதி அற்புதமா ஒரு பாசுரம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். ஆளும் அடைக்கலம் என்றெம்மை அம்புயத்தாள் கணவன் தாளினை சேர்ந்து எமக்கும் அவை தந்த தகவுடையார் மூலுமிருட்கள் விட முயன்று ஓதிய மூன்றினுள்ளம் நாளும் முகக்க இங்கே நமக்கோர் விதிவாய்க்கின்னதே. ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கடவன் தாளினை சேர்ந்து. இப்போ எம்பெருமானும் எம்பிராட்டியும் சேர்ந்த மிதுனம் இருக்கே அது மட்டுமே பிராப்தியஸ்ய பிரம்மணோரூபம்னு அவ நிஷ்கர்ஷிச்சு தான் தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக தன்னை தன் ஆத்மாவை அந்த எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறாள். அப்படி ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கடவன் தாளினை சேர்ந்து அவ அந்த எம்பெருமான் திருவடியே சேர்ந்தா, அது அப்படியே விட்டுள்ள எமக்கும் அவை தந்த தகவுடையார் தகவுன கிருப, அது அவ ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவாள் ஆச்சாரியாள், நமக்கு எந்த தகவை அவ இது பண்றான்னா எமக்கும் அவை தந்த, தான் எப்படி தன் ஆச்சாரியனிடத்துல பிரார்த்திச்சு சரணாகதிய பரநியாசத்தை பண்ணுகின்றாரோ அதே மாதிரி சிஷ்யனான நமக்கும் நம் ஆச்சாரியால் அதை பண்ணி வைக்கிறா. அது என்ன ஆறதுன்னா மூலும் இருள்கள் விழ. அப்போ அப்படியே அஞ்ஞானம் கப்பி போய் கிடக்கு, ஒரே கும் இருட்டா இருக்கு. அதுல அவளுடைய நல்ல உபதேசம்ங்கிறதான ஒரு வெளிச்சத்தை செலுத்தி அந்த இருளெல்லாம் இல்லாதபடி பண்ணிடுறா. அப்படின்னா நம்ம அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கறா. என்ன ஞானத்தை கொடுக்கறா, எப்படி இருந்தா விழ முயன்னு என்ன முயற்சி பண்றா, ஓதியமூன்றினுள்ளம் அந்த ரகசியத்ரயம்னு சொல்றமே அது திருவக்ஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் அந்த மூணுனுடைய அதுதான் அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயே ரொம்ப ஒசந்ததான விஷயங்கள். அந்த மூன்று ரகசியத்தினுடைய காலக்ஷேபத்தை நமக்கு பிரசாதித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள். அப்போ நாளும் முகக்க இங்கே நமக்கோர் விதி வாய்க்கின்றதே என்ன புண்ணியம், எவ்வளவு பேறு பெற்றவனாக நாம் ஆனோம். நாம் இங்கிருக்கும் காலம் வரையில் அந்த ஜபங்களை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம், அதனாலே எம்பெருமானையும் மகிழ்விக்கலாம். நாலு முகக்க இங்கே நமக்கு ஓர் விதி வாய்க்கின்றதேன்னு அத்தி அற்புதமா ரகசித்ரயசாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னா அந்த ஆச்சாரியாளுடைய கிருபை இருக்கே அது சொல்ல தருமன். அதத்தான் அந்த நமக்கு யார் சரணாகதி பண்ணி வச்சாலோ, இப்போ ஆச்சாரியன்கிறவன் அந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி வச்சவன பித்ருவும் சொல்றான். ஆச்சாரியன்னு யார சொல்றோம்னா நமக்கு பரண்யாசாதிகளை பண்ணி வச்சு இந்த ஆத்மாவை எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிச்சாலே பரம உதாரத்தோட அந்த ஆச்சாரியளை தான் இந்த இடத்துல ஆச்சாரிய தேவோ பவங்கிறது வேதம் உத்கோஷிக்கிறது. அதிதி தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னா இப்போ நம்மாத்துக்கு விருந்தாளி. இப்போ ரொம்ப ஆத்துல விருந்தாளின்னா யாருன்னா அது ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறது இல்ல, மச்சினம் வருவான் அவன் பெரிய விருந்தாளி. இப்போ இவாத்து மனுஷா வரக்கூடாது, புருஷா புருஷனா ஆத்து புக்காத்து மனுஷா யாரும் வரக்கூடாது. அவ பிறந்தாத்து மனுஷா வந்தா உத்கோஷிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப காலம் அப்படி இருக்கு அடியன், வாஸ்தவமா யாரையும் தப்பா சொல்லணும்ன்றதுனால சொல்லல, இது இப்படி காலம் இருக்கு. அதை அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு அதுல யாரும் வந்து அந்நியதா திருவுள்ள பட்டவன்தான். இப்போ அது வந்து அதிதி தேவோபவான்னு அர்த்தம் ஆகாது. அதிதி தேவோபவான்னா என்னன்னா அதிதினா இந்த இடத்துல வெறும் விருந்தாளின்னு அர்த்தம் வச்சுக்க கூடாது, அது பரம பாகவதோத்தமாள் இருக்காளே அவாதான் அதிதி. ததாதாரணத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் சிரேஷ்டம்னு சொல்றது நம்ம சம்பிரதாயம். அதனாலதான் நம்ம ஆத்துல என்ன ஒரு நல்ல காரியம் வந்தாலும் சரி நாம என்ன பண்றோம், ததியாராதனம்னு பண்றோம். அது தடியாராதனம் எப்படியோ, அது எப்படி பேருந்தினோ தடி எடுத்து அடிக்க போறது இல்லை. இருந்தாலும் அந்த தத் ஆராதனம் பகவானைய ஆராதிக்கிறத காட்டிலும் அவனுடைய அடியவர்களை நாம் ஆதரித்தால் அவனுக்கு திருவுள்ள உகப்பு. அதனாலதான் தத் ஆராதனத்தை காட்டிலும் ததி ஆராதனம் ஒஸ்திங்கிறது நம்ம சம்பிரதாயம். சரி, இந்த அடியவர்கள்னா யார், ஏற்கனவே சொன்னோம். பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தரையும் நித்தியரையும் முக்தரையும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமை என்கையாலே இதுவே திருமந்திரத்திற்கு உயிர் நிலைன்னு சுவாமி தேசிகன் சாரசாரம்ங்கிற கிரந்தத்தில் அத்தியற்புதமா சாதிச்சிருக்கார். அதனாலே இந்த பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தாள் இருக்காளே அவாதான். இப்போ நாம நித்தியரும் இல்லை முக்தரும் இல்லை, அதனால நமக்கு அந்த பாகவதோத்தம் இது அந்த இதுல செல்லாது. அப்போ இங்க நம்ம இருக்கிறது என்ன, பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தர் இருக்காளே அவாதான் அதிதி. அந்த அதிதி நின் திருவெட்டெழுத்தும் கற்று, அதாவது உன்னுடையதான அந்த திருவஷ்டாட்சரம்னு சொல்றாளே பிரணவம் நமசு நாராயண சுத்தம் அதுக்கு மேல ஆயங்கிறதான ஒரு சதுர்த்தி விபக்தி, இது இத்தனையும் சேர்ந்ததுதானே திருவஷ்டாட்சர மந்திரம். அதனால நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் என்ன தெரிஞ்சுகின்றேன், அதை எப்படி ஆச்சரணம் பண்றேன்னா நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமை. ஹே பெருமானே, உன்னுடைய அடியவர்கள் யார் யாரோ அவளுக்கு நான் அடிமையாக வேணும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நான் தெரிஞ்சுகின்றேன். அதனால இதுதான் திருமந்திரத்தினுடைய உயிர் நிலை, ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பிறக்க சாதிக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார் கடிமைன்னு இதை எந்த இடத்துல சாதிக்கிறாருன்னா, நமப்பதார்த்தத்தை வியாக்கியானம் பண்ணும்போது சாதிக்கிறார். அப்போ நமகாங்கிற பதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது ந மகான்னு சொன்னா, அப்போ நான் எனக்கு உரியேன் அல்லேன்னு சொல்லும்போது அப்போ நான் சுதந்திரன் இல்ல, அடியேன் பரதந்திரனே. சரி, இந்த பாரதந்திரியம் இருக்கே என்கிட்ட, நான் பரதந்திரனா இருக்கேனே, அப்போ ஒரு சுதந்திரனா ஆசிரியிச்சு அவன் திருவடிவாரத்தில் நான் கைங்கரியம் பண்ணணுமே. ஏன்னா அடியன் பாரதந்திரியம் உள்ளவன், எவன்கிட்ட சுவாதந்திரியம் இருக்கோ அவள் ஆசிரியிக்கணுமோனோ. அப்போ சுவாதந்திரியம் உள்ளவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாம் ஆசிரியிக்க வேணும், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அப்போ இங்கே ஹே எம்பெருமானே உனக்கடிமைன்னு சொல்லிருக்கணும். ஆனா இங்க என்ன சொன்னார், நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமைன்னு அழ்வார் சாதிக்கிறதுனாலே. அப்போ பகவானுடைய பக்தர்களுக்கு நாம் அடிமையாக வேணும், அதுதான் அங்க தாத்பரியம். ஏன் ஞானித்து ஆத்மேவ மே மதம்னு சொன்னான் பாருங்க, வாசுதேவம் சர்வமீச மகாத்மா சுதுர்லபகான்னு கீதையில எம்பெருமான் சொல்லலையா? தேடி சலர போட்டு தேடி கிடைச்சாலும் கோட்டியில் ஒத்தான் லட்சத்துல ஒத்தான் அம்ருறானாம் பகவானுக்கு உண்ணு நீர் பருகு, அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பித்திரம் எல்லாமும் கண்ணன்னு அந்த தாரக போஷக போக்கியம் எல்லாம் அந்த எம்பெருமானான கண்ணனேன்னு அந்த ஆழ்வார் மாதிரி நினைக்கிற வெற்றிகள் இருக்காளே, அவா எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அவா என்ன நினைச்சுட்டு இருக்கா, ஏ எம்பெருமானே நீ கொடுக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்தை நீ சுவீகரிச்சுக்கணும். அடியன் எம்பெருமானான தேவரிடம் வேண்டுவது இது ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது. எனக்கு அதை கொடு இதை கொடு காசை கொடு பணத்தை கொடு வசதி கொடு வாழ்க்கையை கொடுலாம் இல்லை, அதெல்லாம் கேவலம், அதெல்லாம் தமிழ் கேவலம், அது சம்ஸ்கிருதத்தில் கேவலம் தான் ஒன்லின்னு அர்த்தம். அப்போ இங்கே அது சுத்திர பலன்கள், ரொம்ப அல்ப பலன், அந்த பலனில் ஆசைப்படப்படாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த எம்பெருமான் திருவாடிவாரத்தில் அசஞ்சலமான அந்த கைங்கரிய பிரவிற்த்தி நமக்கு ஏற்பட்டதுன்னா அவனுடைய அடியவர்கள் திருவடிவாரத்திலையும் அது கட்டாயம் ஏற்படும். ஏன்னா நம் மகான்னு சொன்னோமா, அப்போ அடியன் சுதந்திரன் இல்லை, அடியன் பரதந்திரன் யாருக்குன்னா எம்பெருமான். அப்ப எம்பெருமான் நம்மளை இன்னவருக்கு கைங்கரியம் பண்ணுன்னு நியமிக்கிறான்னா அவளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிதானே ஆகணும் இல்லையா? அது மாதிரி நாம அந்த எம்பெருமான் தனக்கு ஆத்மாவாக அந்த பாகவதோத்தமாவை அவன் வச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த ஞானிகளை அவன் வச்சுட்டு இருக்கிறதுனால அவளும் அவளுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேணும். அதனாலே உற்றது உன் அடியார்க்கு அடிமைங்கிறது தான் திருமந்திரத்தினுடைய உயிர் நிலைன்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் வேதம் சொல்றது, யான் எனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோகிதராணி யான்யஸ்மாதபும் சுசரிதானி தானி த்வயோவாஸ்யானின்னு சொல்லிட்டு போறது. அனவத்யானி சிஷ்டாச்சார ரூபமாயிருக்கின்றதான கர்மாணி கர்மங்கள், யானி எவையவை உண்டோ தானி அவைகள், சேவிதவ்யானி கட்டாயம் அனுஷ்டிக்கப்பட்டே ஆக வேணும். அப்போ சிஷ்டாச்சார ரூபமாயிருக்கிறதான கர்மங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் நாம கண்டிப்பா அனுஷ்டிக்கணும். அப்போ பிரத்யக்ஷமான சாஸ்திர விதிகளுக்கு முரண்படாததான சிஷ்டாச்சாரங்களை நீ பின்பற்று அப்படின்னு வேதம் நமக்கு இங்கே உபதேசம் பண்றது. இதராணி இந்த தோஷமுள்ள கர்மங்களை சிஷ்டர்கள் அனுஷ்டித்தாலும் கூட நோ அவை உன்னால் அனுஷ்டிக்க தகாதவையே. பெரியவா ஒரு தப்ப பண்ணாள்னா, ஒரு தப்பான கர்மாவை அனுஷ்டிச்சாள்னா அதை நீ அனுஷ்டிக்காதே, அதை நீ உன்னிடத்திலிருந்து விலக்கிவிடு. அதனாலதான் நோ இதராணி, இதராணி தோஷமுள்ள அந்நிய கர்மாக்கள் அந்த சிஷ்டால் பண்றது, அத நோ அது இங்கிலீஷ்ல வச்சிருந்தாலும் சரி, அதை உன்னால அனுஷ்டிக்க தகாதவை, அதனாலே அதை அனுஷ்டிக்காதே. அஸ்மாகம் சுசரித, அஸ்மாகம் ஆச்சாரியனான அடியேனால் அனுஷ்டிக்கப்படுகின்றதான சுசரிதானி சாஸ்திர சம்மதமுள்ளதான என்னென்ன நற்கர்மாக்கள் இருக்கோ அவையெல்லாம், யானி எது எது இருக்கோ தானி அதெல்லாம், துவயா உன்னால், உபாஸ் யானி அது உறுதியுடன் பின்பற்றப்படத்தக்கவை. நோயிதராணி ஒரு ஆச்சாரியன் சாஸ்திர விருத்தமா எப்படியாவது ஒரு கர்மாவை பண்ணா கூட அவன் அந்த சிஷ்யன் அதை பின்பற்றக்கூடாது, அதை நீ விலக்கிவிட வேணும்னு. இங்கே நானே ஒரு தப்பான கர்மாவை பண்ணாலும் ஏ பிரபு வைசம்பாயனர் பண்றாரே நீ பண்ணாதே, ஏன்னா அது சாஸ்திரத்துக்கு புறம்பா இருந்ததுன்னா அதை நீ விலக்கிவிடு அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல வேதமானது உபதேசிக்கிறது. ஏகேச்சஸ்மஸ்ரேயாபுன்சோ பிராமணாஹ தேஷாம் த்வயாசனேன ப்ரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரியாதேயம் ஹ்ரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அதயஜிதே கர்ம விசிகித்ஸா வா விருத்த விசிகித்ஸா வா ஸ்யாத் அப்படின்னு மேல சொல்லு போறது. இதுல ஆச்சாரியனான என்னை காட்டிலும், அஸ்மது ஆச்சாரியனான என்னை காட்டிலும், ஸ்ரேயாம் சஹா பல விஷயங்களில் வசத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளவ, உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பா. பிராமணாஹா அவ பிராமண ஜாதியிலே பிறந்திருப்பா. ஏகேச்ச அந்த அப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் யாரார் இருக்காளோ அவள்கிட்ட, தேஷாம் அந்த பெரியவாளிடத்திலே, ஆசனேன அதாவது அவளை ஆசிரி, அவளுக்கு இருப்பிடம் கொடு, துவயா உன்னால், பிரஸ்வசி தவ்யம் அவள் விசிராந்தி பண்ணிக்கும்படியாக களைப்பாரும்படியாக நீ அவளை செய்ய வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தேஷாம் அப்படிப்பட்ட அந்த பெரியோர்களுடைய ஆசனே அந்த கோஷ்டி நிமித்தமா ஏற்பட்டிருக்கிறதான துவயா உன்னால், ந பிரஸ்னவிதவ்யம் நீ என்ன பண்ணணும், இப்போ ஒரு பெரியவாள் இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்கு, நல்ல வேதவித்துக்கள் சாஸ்திரஜர்கள் எல்லாம் இப்போ வித்வத் சதஸ் போன்றதுல ஆச்சாரியாருடைய திருச்சத்திரத்தும் போதெல்லாம் கூடுறாள் இல்லையா, அப்ப நாம என்ன பண்ணணும்னா வாய மூடிண்டு கையை கட்டிண்டு வாய பொத்திண்டு அவ என்ன சொல்றாளோ அதை கேட்கணும். அத நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி சொல்றாள், இது இங்க இப்படி சொல்றிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம், இது சொல்றது தப்பா தெரியறது அடியனுக்குன்னு அதிக பிரசங்கித்தனமா பெரியவாள்கிட்ட பேசப்படாது. ஏன் பேசப்படாதுன்னா அதை தான் இங்க வேதம் சொல்றது, அது அபச்சார கேது. அதனால அந்த வேத வித்துக்கள்கிட்ட அபச்சாரப்படுறதுக்கு எவ்வளவு பயப்படணும் நாம. அதனால அங்க கைகட்டி வாய்புத்தி அவ சொல்றத பெரியவா சொல்றத கேட்கணுமே தவிர அவள்கிட்ட முந்திரி கொட்டத்தனமா அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கறது அதெல்லாம் கூடாது. சரி, இப்போ இவனுக்கு புரியலன்னா கேட்காத என்ன பண்ணுவான், ஏன்னா அவர் சொல்ற விஷயம் புரியலன்னா இவன் கேள்வி கேட்டாதானே அது புரியும்படியா ஆகும் அப்படின்னா அது ஏகாந்தத்தில் கேட்கணும், பத்து பேர் மத்தியிலே கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாதுன்னு சொன்னால்னா அங்க அவ என்ன விஷயத்தை விசாரம் பண்றாளோ அந்த விஷயத்துக்கு குந்தகம் ஏற்பட்டு போடும். ஏன்னா அவ நல்லா வாசிச்சவா, அது மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கோட்டி ஏத்தி அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் அத ரொம்ப திறம்பட சாய்ச்சின்னு போறா. அதுல உனக்கு புரியலேங்கிறதுனால அங்க போய் கேட்டேன்னா அந்த ரசோக்தி அங்க மத்தவாளுக்கு போயிடும், அந்த இல்லாத போயிடும். அதனால அத உனக்கு புரியலன்னா அவளை சேவிச்சு பிரார்த்திச்சு அடியன் எப்படி சொல்லித்தே இது அடியனுக்கு புரியல சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லி கொடுப்பா. பத்து பேருக்கு முன்னால போய் இது எனக்கு புரியலன்னா புரியலையோனோ வாய மூன்று என்ன இந்த கோஷ்டியில இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் அது தெரியும் அதனால அவள்லாம் ரசிக்கிறா நீ வாய மூன்றுவா. அப்போ அது நமக்கு அபிசாரம், இது ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். என்னடா நம்ம கேட்டோம் பதில் சொல்லலையே ஆச்சாரியன், அந்த பெரியவா வேதவத்தை நமக்கு பதில் சொல்லலையே நினைக்க கூடாது. ஏன்னா அங்க எந்த விஷயத்தை பிரஸ்தாபிச்சு மேல கோட்டி கோட்டியும் ஏத்தியும் ஒத்தருக்கு ஒத்தர் வாத பிரதிவாதம் பண்ணு போறாளோ அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு புத்தி சாதுரியம் அந்த சக்தி இருந்தா அதுல பண்ணணும், இல்ல அத வாய மூடிண்டு மௌனியா நம்ம கேட்டுக்கிண்டு இருக்கணும் அப்படின்றத சொல்றது. அதுக்கப்புறம் இது மூணாவது. இப்போ பெரியோர்களோட சேர்ந்து ஒரு கோஷ்டியில நாம வாசம் பண்றதான அப்படி அதுல ஒரு பங்கு பெறதான ஒரு அவசியம் வருது, ஒரு சமயம் நேர்றதுன்னா அவ சொல்றத நாம கேட்டுக்கணுமே சொல்ல அவளுக்கு இது அதுன்னு நாம குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அர்த்தம், அது ரொம்ப அதி அற்புதமான அர்த்தத்தை நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் காண்பிக்கிறார். பெரியவாருடைய படுக்கையிலேயோ ஆசனத்திலேயோ அது படுத்துக்கிறதோ உட்காரதோ கூடாது. இப்ப பெரியவா உட்கார்ற ஒரு சேர் இருக்கு, ஆண்டவனோ ஐசிங்கரோ இப்படி பெரிய நம்ம யார ஆச்சாரியாள்னு வச்சுட்டு இருக்கோமோ அவளுடைய அந்த அமருகின்ற நாற்காலியிலேயோ இல்ல அவ படுத்துக்கிற படுக்கையிலேயோ நாம படுக்கவோ உட்காரவோ ஒரு காலும் கூடாது. அது இவனுக்கு ஸ்ரேயச கொடுக்காது, அஸ்ரேயசில இவனுக்கு இவனை நாசம் பண்ணோது. அதனால அந்த ஆச்சாரியனுடைய படுக்கையில இவன் படுக்கிறதோ அல்லது ஆச்சாரியன் உட்கார்ந்துருக்கிற சேர்ல இவனும் உட்கார்றதோ ஒரு காலம் பண்ணப்படாது அப்படின்னு சாதிச்சு இந்த இதுக்கு இப்படி மூணு விதமான அர்த்தத்தை சொன்னா அதுக்கு மேல இந்த தானம் பிரதிநிதித்தெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் மேல பேர சொல்லு போறது. இத பொறுத்திருந்து அடுத்த வாரம் அனுபவிக்கும்னு பாகவதத்தில் வேண்டி விரும்பி கேட்டு அடியேன் அமைகிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.